நாடு பிறந்தவளே கருமாறி, நீ வெர்புடிச்சு வளர்ந்ததென்ன இடம் மாறி, வேதபுரி முளைத்தவளே கருமாறி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி, நாடு பிறந்தவளே கருமாறி, நீ வேர்புடிச்சு வளர்ந்ததென்ன இடம் மாறி, வேதபுரி முளைத்தவளே கருமாறி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி. திருநீறு கோட்டையிலே உருவாகி நீ கடல் நீரு தாண்டி வந்த கருமாறி, கருணாக ரூபத்திலே உருவாகி நீ கதிரேசன் வீதி வந்த கருமாறி, வேல்முருகன் கால் தடங்க தினம் தேடி நீ கதிர்காமம் காண வந்த தாயோடி, சூலம் போறந்த இடம் வேலன் நடந்த இடம் தெற்காட்டு தலம் அல்லவா, நீ வேண்டி புகுந்த இடம் கேள்வி நடத்தும் இடம் கொழும்புமா நகர் அல்லவா, வேற்காடு பிறந்தவளே கருமாறி, நீ வேர்பிடிச்சு வாழ்ந்ததென்ன இடம் மாறி, வேதபுரி முளைத்தவளே கருமாறி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி. வேற்காட்டிலே அது தலைமன்னார் தாண்டி வரும் வானவெளியிலே, செலம்பு சிரிக்குதம்மா வேற்காட்டிலே அதன் கொழும்பெல்லாம் கேட்குதம்மா பரவசத்திலே, கதி போடும் முன் வீட்டிலே அது செட்டித்தரு போய் சேரும் நாதவடிவிலே, நந்தவன பூப்பறிச்சாவே காட்டிலே அது வந்து வந்து விழுகுது இந்த கருவறையிலே, காடு பழங்காடு கையிலாய சிவனோடு கருமாறி கூத்தாடினாய், நாடு நகரங்கள் நாலு கடந்த பின் ஈழத்தில் இளைப்பாறினாய், அம்மா காடு பழங்காடு கையிலாய சிவனோடு சக்தி கருமாறியே தாயே, ஓம் சக்தி ஜெகவாணியே, ஓம் சக்தி கருமாறியே தாயே, ஓம் சக்தி ஜெகவாணியே. வேற்காடு பிறந்தவளே கருமாறி, நீ வேர்புடிச்சு வளர்ந்ததென்ன இடம் மாறி, வேதபுரி முளைத்தவளே கருமாறி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி. படம் எடுத்து ஆடுவதோ கொழும்பு நகரிலே, பாலெல்லாம் பருகிடுவாய் வேற்காட்டிலே அது தீர்த்தமாக கிடைச்சிடுமே கொழும்பு நகரிலே, கனியெல்லாம் மந்திரிப்பாய் உன் வீட்டிலே அதை கை நீட்டி வாங்கிடுவார் கொழும்பு நகரிலே, மஞ்சள் ஊரசி வைப்பாய் வேற்காட்டிலே அது மட்டக்களப்பு வரை மணக்கும் காத்து வாக்கிலே, பொன் கொலவ போடுகிறார் வேற்காட்டிலே அது பொல நறுவை போய் வரும் பேச்சு வாக்கிலே, ஏழு கனி கொடுத்து ஏழெட்டு வழி கொடுத்து எத்தனலாம் காட்டும் தாயல்லோ, நீ இந்து மா கடல் கடந்து ஈழக்கரை அடைந்து பக்தி ரசம் ஊட்டும் தாயல்லோ, அம்மே ஏழு கனி கொடுத்து ஏழெட்டு வழி சக்தி கருமாரியே, தாயே ஓம் சக்தி ஜெகவாணியே, ஓம் சக்தி கருமாரியே, தாயே ஓம் சக்தி ஜெகவாணியே. வேத்தாடு பிறந்தவளே கருமாரி, நீ வேறுபிடிச்சு வளர்ந்ததென்ன இடம் மாறி. வேதபுரி முளைத்தவளே கருமாரி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி. பாடல் உண்டு வேதபுரியிலே, அதன் தெரிவு செய்து கேட்கிறோமே கொழும்பு வீதியிலே. தேவி உபாசகமோ வேத்தாட்டிலே, அது தேடி வந்து பேசுதம்மா எங்க நாட்டிலே. பாடல் உண்டு வேதபுரியிலே, அதன் தெரிவு செய்து கேட்கிறோமே கொழும்பு வீதியிலே. தேவி உபாசகமோ வேத்தாட்டிலே, அது தேடி வந்து பேசுதம்மா எங்க நாட்டிலே. ராமதாசனாசி உண்டு வேற்காட்டிலே, ஸ்ரீரங்கதாசனாசி உண்டு கொழும்பு நகரிலே. மாங்காடு தாயோ உன் பக்கத்திலே, இங்கே மருவத்தூர் தாயிருப்பா மணிக்கணக்கிலே. ஆதி மூலமானதெல்லாம் நீதானம்மா, இங்கே நகலாக நிழலாக இருந்தாயம்மா. வெள்ளி பிறம்போடு நல்ல கூறி கூறும் வேற்காட்டு தாயல்லவோ. நீ சிங்கள தீவோடு சித்தாடுவேன் பாரு என்றாடும் தாயல்லவோ அம்மா. வெள்ளி பிறம்போடு நல்ல கூறி கூறும் வேற்காட்டு தாயல்லவோ. நீ சிங்கள தீவோடு சித்தாடுவேன் பாரு என்றாடும் தாயல்லவோ. ஓம் சக்தி கருமாரியே, தாயே ஓம் சக்தி ஜெகவாணியே, தாயே தாயே ஓம் சக்தி கருமாரியே, தாயே ஓம் சக்தி ஜெகவாணியே. வேத்தாடு பிறந்தவளே கருமாரி, நீ வேற்புடிச்சு வளர்ந்ததென்ன இடம் மாறி. வேதபுரி முளைத்தவளே கருமாரி, நீ லங்காபுரி வந்ததென்ன விதமோடி. ஓம் சக்தி கருமாரியே, தாயே ஓம் சக்தி ஜெகவாணியே.